பாசமாளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்குத்தானே. ஓடு ஆத்தேனாட தேனோடு ஓனியாடு. ஓ மாசி மாசமாளான பொண்ணு வந்தால் அள்ளித்தேன் கொள்ள வந்தால் மயங்கி கிறங்க கிறங்கி உறங்க. வெப்பம் படருது படருது வெப்பம் வளருது வளருது. ஒட்டும் பனியிலே பனியிலே ஒட்டும் உறவிலே உறவிலே. மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே. காமலீலா வினோதம் காதல் கவிதா விலாசம் படித்து படித்து எடுக்க எடுக்க. மாசமாளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்குத்தானே. ஓடு ஆத்தேனாட தேனோடு ஓனியாடு. ஓ மாசி மாசமாளான பொண்ணு